பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. ஏழூர் உச்சி மயிலும் போல யாரும் இல்லை, எட்டாத ஊரில் எங்கும் போல பேரும் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு.